பழம் இறந்த பழம் உனக்குத்தான், செக்கர் செவந்த பழம் செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான், பால் பழம் உனக்குத்தான், பாயாசமும் உனக்குத்தான், சந்தனம் உனக்குத்தான், சக்கரை பொங்கல் உனக்குத்தான், முருகா காப்பாத்த முடிஞ்ச மலையேத்த கந்த காப்பாத்த ஐயோ ஆ